அதெல்லாம் எதனாலன்னா அந்த பாதுகையினுடைய விஷயத்தாலேயும் சாய்கிறார். அப்படிப்பட்ட பாதுகை வந்து என்னுடைய கடைசியும் போது எனக்கு நீ கிருப பண்ணி உன்னை நினைக்கும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தேசிகன் பிரார்த்தனை பண்றார். இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, ஆழ்வாருடைய திவ்ய சுக்தியில நல்ல மகான்களிடத்துல இருந்து அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுட்டாக்க எப்பேற்பட்ட கொடியதான நெஞ்சும் இந்த பகவத் விஷயத்தில உருகிவிடும் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஒரு திவ்ய சுக்தியானது ஆழ்வார் திவ்ய சுக்தியான ஒரு பாசுரமா தெரியுது வழியோ, அது வந்து ஒரு அமிர்த பிரவாகம், ஒரு டேப் மாதிரி, குழாய் மாதிரி. அமிர்த பிரவாகம் தான் ஆழ்வார் திவ்ய சுக்தி. உள்ள அர்த்தத்தை குழந்தைன்னு போக போக போக ஒரே இன்பமாவே இருக்கும், அமிர்தமாவே இருக்கும். அதனால எல்லாம் பெரியவா என்ன சொன்னா, திருவாய்மொழியை வந்து மனப்பாடம் பண்ணுங்கோ, எப்போதும் நினைச்சிருக்கணும். பகவத் பாஷ்யக்காரர் வந்து எப்பயும் திருவாய்மொழி மனநசீல, திருவாய்மொழி மனசுல சொல்லிண்டே இருப்பாராம். சொல்லிண்டே இருக்கும் இதனால்தான் அவருக்கு வந்து ஆழ்வாரிடத்தில் அவ்வளவு பிரீத்தி ஏற்பட்டது. அந்த ஆழ்வார் அனுகிரகம் பண்ணார். அதனாலதான் நமக்கு திருவாயிரப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாக நமக்கு வந்து அவதாரமாச்சு. பிரதம ஸ்ரீமத் பாஷ்யக்காரர் ஏகாந்தத்தை திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு திருக்குறுகை பிரான் பிள்ளான் கதபத்திரத்தில் உள்ள வந்தபோது ஆழ்வார் அபிநய சீபாஷிகாரர் அபிநயத்தோட இந்த திருவாயு பாத்திரத்தை சொல்லியிருந்தாராம். கொடிக்கோபுர மாடங்கள் சோ திருப்பேரான் அடிச்சேவதனுக்கு எளிதாயினவாறே என்று அபிநயத்தோட அபிநயம் பிடிக்கும் போலே பாஷிகாராதிகள் வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்போ திருக்குறுகை பிரான் பிள்ளான் உள்ளே நுழைஞ்ச உடனே, இது என்ன அந்த ஊர் திவ்யதேச பாசுரமோன்னு அந்த ஊர் திவ்யதேசத்தை சொல்லி திருப்பேர் நகர் அனுபவமோன்னு கேட்டுட்டு வர. அவர் சொன்னார், எப்பா நான் மனசுல பாசுரம் சொல்லிட்டு இருக்கேன், சைகையில காட்டுறது உனக்கு அந்த பாசுரத்தோட அடியணி எழுத்துட்டியே, அவ்வளவுக்கு நம்மாழ்வார் பேர் பக்தியா அப்படின்னு சொல்லி இந்த முதல் நீனே திருவாரூருக்கு அர்த்தம் சாதிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ண வேண்டிய நியமிச்சாச்சு. அப்போ திருவாரூரி தான் காரணம் அதுக்கு இல்லையா. அப்படிப்பட்ட திருவாமொழியை நான் வந்து எல்லாம் மனசுல வைக்கணும். அது வந்து ஒரு அமிர்த தாரை, அமலே பாதுகையினுடைய சப்தம் கூட அமிர்த தாரைன்னு திருவாயுமொழிக்கு சாமியமா இந்த பாதுகையினுடைய துணிய சுவாமி தேசிய இந்த பாசுரத்தில் நமக்கு காட்டுற. இதிலே நடந்து வரும் கஜகதி சர்ப்பகதி சிம்மகதியும் சுவாமி தேசிகன் அதுல சொல்லிட்டார். அடுத்து பார்த்தா சில பேர் என்ன பண்ணா, அல்பமான வியாஜத்துக்காக பணம் கொடுத்து சில பேரை தம் பக்கத்தில் இழுப்பான். இந்த பாதுகாதேவி என்ன பண்றான்னா, அவர் ரொம்ப அவருடைய சப்தமான ரொம்ப மதுர கீதமா இருக்கு, இது ரெண்டு இந்த வேதங்களுக்குள்ள சண்டை வந்துடுத்து. நான் ரொம்ப சப்த அழகா இருக்கேனா, நீ ரொம்ப நல்ல நல்ல ஸ்வரூபத்தில், அதாவது உன்னுடைய சப்தம் நன்னா இருக்கா அப்படின்னு, மிகவும் காதுக்கு இனிமையா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்குள்ள சச்சம் இவ தீர்த்து வைக்கிறா பாதுகாதேவி. ஏன்னா இவன் ரொம்ப இன்பமா இருக்கு. அப்படி உன்னிடத்திலே அந்த சப்தத்துக்கு நாங்கள் வந்து பக்தி உண்டாக வேண்டும் அப்படின்னா, எவனோ ஒருத்த ஒரு பெரிய தனமான ஏதோ ஒரு வந்து புண்ணியமான நதிக்கரையில வந்து யாரோ காலன்னு அரைனா தானம் பண்றான், அந்த தானத்தை வாங்கி அது கொடுக்கறதுக்கு அவன் எல்லாரையும் போட்டு அதட்டின் இருக்கான், ஆய் ஓய் அதட்டுறான். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான இடங்களுக்கு என்ன போக விட்டுடாதேன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதனால இந்த வேதங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்றுக்கொண்டு சிலது முரணா இருக்கு, எது எது உண்மையான அர்த்தம்னு கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த ஞானம் தேவைப்படுறது. அந்த உண்மையான அர்த்தத்தை சுவாமி நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழி மூலம் காட்டி கொடுத்திருக்க, அதை சேவிக்கும் போது நம்முடைய பக்தருடைய மனசுக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. அப்பேற்பட்டதான அற்புதமான ஆழ்வார் திருவாக்கிலேன்னு சுரந்ததான அந்த திருவாய்மொழியை சாதித்த ஆழ்வார் திருவடிகளே எனக்கு பரம பக்தி வேண்டும் அப்படின்ட்டு தேசிகன் வந்து யார பிரார்த்தனை பண்றேன்னா, பாதுகாதேவிய பிரார்த்தனை பண்ற. அப்படிப்பட்டதான பக்தி நம்ம மாதிரி ஆஸ்திகாருடைய திருவுள்ளத்தை வந்துடுத்துனாக்க நம்ம அற்பமான ஒரு யாகத்துக்கு அற்ப பிரயோஜனக்கும் போக மாட்டோம் இல்லையா. நம்ம யாரா இது பகவத் விஷயம் எவ்வளவு வந்து அனுபவமா இருக்கு, எவனோ ஒரு சில்லற காசு கொடுக்கறான்ட்டு அவன்கிட்ட போய் நம்ம உக்காண்டு டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம், நம்ம தரத்தை தாழ்த்திக்க மாட்டோம் சொல்றது தேசிகனுடைய திருவுள்ளம். இங்க இதேதான் தேசிகனுட்ட ஒருத்தர் வந்து நான் அங்க வந்துருவே, என் ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டார் அந்த தேசத்துக்கு வா, உன்னை ஆஸ்தான கவி ஆக்குறன்னு சொல்லும் போது தான் நமக்கு எல்லாம் வைராக்கிய பஞ்சகம் என்ற ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அற்புதமா கிடைத்து எனக்கு வந்து ஒரு சான் வயிறு இருக்கு, வரதன் என்ற தினம் எங்க பித்ராஜ சொத்து இருக்குப்பா அதுவே போரும் என்று சாதிச்சிருக்காரு இல்லையா. அதனால இந்த ஸ்லோகத்தை என்னன்னா, அல்பமான வியாதத்துக்கு என்ன போக கூடாத, திருவாய்மொழியை நான் சேவிக்கணும், ஆழ்வாரத்தினுடைய பக்தி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார் பாதுகாதேவி கிட்ட சுவாமி தேசிகன். அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், அதாவது உன்னுடைய சப்தம் இருக்கே பாதுகே, உன்னுடைய சப்தம் இருக்க சரீரே ஸ்வம்பாவம் பதயத் யதார்கண் அவசாத் அனக்கர்ணே பாவி யமமகதிஷ்டி கண்டா கணகணக. பாவி யமம் அகித கண்டா அகிஷ கண்டா கணகணக, யமம் அகிஷம் யமனுடைய மகிஷம் எருமை வாகனம் இருக்கு, அது முதுகுல வந்து மணி கட்டிருக்கு இல்லையா கர்ணே, இந்த மணியோட சப்தம் எனக்கு கேட்கக்கூடாது. கேட்காம பண்றது யார் அப்படின்னா, பாதுகாதேவி உன்னுடைய திருவடி அந்த பாதுகையிலிருக்க முத்துக்களுடைய முத்துப்பரனுடைய மாணிக்கத்தினுடைய சப்தங்களானது யமனொருவன் யமனை பத்து பார்த்து பயப்படுவானோ அவன் வந்து உண்மையில இருக்க பிரீத்தியினாலே நீ என்ன பண்ண போறானா, யமனுடைய எருமை மாட்டை முதுகில் இருக்க மணி சப்தம் கண்டையினுடைய சப்தம் இருக்கேன் கண்டா கணகணகான்னு சொன்னது, அந்த மணி சப்தம் வந்து உன் பக்தாருடைய காதல விடக்கூடாது, அவள் தங்கள் பாபத்தை நினைக்க விடக்கூடாது, அதை மொத்தத்தை நீ அழிச்சு விடணும். உன்னுடைய சப்தத்திற்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அந்த அது கேட்கும்படியான பாபத்தை நீ உண்டு நீ வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்ற சுவாமி தேசிகன். எப்படி ஆழ்வாருடைய திவிசுக்தியில நம்ம நல்ல மகான்கள்ட்ட போய் தேர்ந்த மகான்கள்ட்ட போயிட்டு அர்த்தத்தோட கேட்டா பெருமானுடைய திருவடியில நல்ல பக்தி உண்டாருது நமக்கு, பெருமானின் பக்தர்களிடத்துல யம படர்கள் வர வழக்கம் கிடையாது. ஏன்னா தீர்த்தன் இத சொல்றாரு அதுல என்னன்னாக்கா, வந்து தமணன் தன் தூதுவரை கூவி செவிக்கு அப்படின்னு, யமதர்மன் வந்து விஷ்ணு தாசன்ட்ட அவ தூதரை போகும்போது கூப்பிட்டு சொல்லுவானா, அப்பா அவட்ட போகாத அவ பெருமானுடைய இடத்துக்கு போக வேண்டியவா நமக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்லுவானா, தூ காதல வந்து சொல்லுவானா யமதர்மன், நமனும் தன் தூதுவரை கூவிச்சவிக்குன்னு திருமசப்பிரான் சாய்ச்ச நான்முகன் திருவந்தாதீர் அப்படியானது அந்த விஷயத்தை நீ பண்ணி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு இங்க காட்டுற சுவாமி தேசிகரத்துல. அடுத்து ஒண்ணு இன்னும் ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சாய்கிறார். எப்படின்னா இந்த பாதுகாதேவி பெருமாள் திருவடியில ஆசிரியன் இருக்கா, இந்த தேவதைகள் எல்லாம் பலி சக்கரவர்த்திய பெருமாள் வந்து அவனுடைய செல்வச் செருக்கை அடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி பெருமாளும் நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு பிரதிஜை பண்ணிட்டு பெருமாள் சமயம் பார்த்து வாமனாவதாரம் வந்து பண்ணி அது உள்ள திருவிக்குரன் மறைஞ்சிருந்தார் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, மூணு அடி தான் கேட்டா கொடுக்குறேன்னா நானே அழைக்கிறேன்னு சொன்ன அந்த கதைலாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா. அதே மாதிரி பெருமாள் ஓரடியில பூமியை அளந்தார், ரெண்டாவது ஆகாசத்தை அளந்தார், பிரம்மலோகம் அடிக்கும் போச்சு, பிரம்மா தன்னுடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ந்து திருவடியிலே புண்ணிய நதியை உருவாக்கி கொடுத்தார். மாத்தெல்லாம் பார்த்தா பெரிவாயல்னா நம்ம சிவாதி எடுத்து சேர்த்து எடுத்துக்கிறோம், அது சிறிய திருவடி சின்ன தீர்த்தம், இத்திருவடியும் பிரம்மலோகம் வரைக்கும் நீண்டு போனதாலே பெரிய திருவடியாச்சு, கங்கை பிரவக பெரிய கங்கையா உருவெடுத்து நமக்கு பெரிய ஆறாகி போயிடுது. இத சில பேர் பெருமான் அளந்ததே யாருக்கும் தெரியாது, அப்புறம்தான் தெரிஞ்சுட்டா எல்லாரும், தேவதைகள்லாம் அந்த பிரவாகத்தை பார்ப்பதற்கு முன்னையே பெருமாள் எழுந்துள்ளார் என்று தெரிவிக்கின்ற உன்னுடைய குற்றமில்லாத சப்தங்களாலே நாங்கள் தெரிந்து கொண்டோம். பெருமாள் அளந்து வந்துட்டார், அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வந்தது, ஓஹோ பெருமாள் அளந்துட்டார் சொல்லிட்டு. இப்படி எங்களுக்கு தெரியாது, ஆனா ஆழ்வாருடைய சப்தம் எப்போதும் நேர்கிறதோ அப்போது தெரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் திவசுக்தி வந்து செவிக்கும் போது பெருமாள் அளந்துட்டேந்திருந்தான். அவாவர சூழ் அரிய யஜன அரணை அலற்றி அவாவற்று விடுபட்ட குருகூர் சடகோபன் அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரவும் முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு பாசுரத்தில் காட்டுறத முதலே இந்த விருத்தாந்தங்களை சதுபுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முகமணிபொன் ஜீபுணல் கங்கை கண்டமென்னும் கடினகரே என்று பெரியாழ்வார் இந்த பெருமாள் உலகளந்த விஷயத்தையும் பிரம்மா திருவடிக்கு அபிஷேகம் என்ன விஷயத்தையும் முதல்ல காட்டினர். இப்படி இந்த எல்லாமே இந்த பாதிரியருடைய பிரபாவத்தாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா பதகமல விக்ராந்தி பிசுனைகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தெரியப்படுத்துவியா இருக்கு. இந்த பதகமலத்தை பத்தி தெரியப்படுத்துவியா இருக்கு. உன்னுடைய சப்தமானது பெருமாள் லோகத்தை அளந்துட்டான்னு தெரியப்படுத்தும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுற இந்த இடத்துல அதுக்கடுத்து இன்னொரு ஸ்லோகத்தை என்ன சொல்றாருன்னா, கடைசி காலத்தை நான் இருக்கேன், ஹே பாதுகையே, இந்த யமபடர்கள் அவன் படைய சுருட்டின்னு வந்துருவான் என்னை கூட்டும் போறதுக்கு. 1000 பேர் வரானோ, ஒத்த வரானோ, 16000 பேர் வரானோ, அவன் வந்து என்னை அதட்ட போறான். அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணணும்னா, இந்த பெருமாளை ஏழை பண்ணின வந்து உன் சப்தத்தாலே அவ எல்லோரும் ஓடி போகும்படியாக நீ பண்ண வேண்டும். நீ வரும் சப்தத்தை கேட்டு அந்த சப்தத்தை நான் கேட்க வேண்டும். என்னுடைய கடைசி காலத்தை பெருமாளை எழுந்தருள வேண்டும் அப்படின்ட்டு அந்த சப்தமானது என்னன்னா அதுதான் ஆழ்வா திவிசுக்தி. திவிசுக்திய ஆழ்வா திவிசுக்திய காதால கேட்கணும் அப்படின்னு சிவ திருக்குழந்தை ஆண்டவன் அந்த சரமத்தில் எழுந்திருக்கும் போது சிவ முக்கூரசிங்கர் ஆண்டவன் பார்க்க வந்தபோது இந்த திருவாயுடைய கடைசியினுடைய 20 பாசனங்களை ஆண்டவன் திருச்சபையிலே சேவிக்க சொன்னாராம் பக்கத்தில் இருந்த பக்தாளை விட்டு அப்படின்னு சொல்லுவா. அந்த திவிசுக்திக்கு அவ்வளவு ஏத்தம். கடைசியில சூபிசம் பனவிகள் தூரிய முழக்கின அழகடல் நடதினை கையெடுத்தாடின எழுபெழும் பழமேந்தி என்னப்பன் வாபுகநாரணன் தமரை கண்டுகந்தே முனியே நான் மகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே எங்கள்வா தனியே நாரூரே என் தலைமசையாய் வந்துட்டு நீ நான் போகலட்டேன் ஒன்றும் மாயம் செய்ய என்னையே என்று அந்த திருவாவில் 2 பதிகத்தை முதல் பாசுரங்கள் ஆழ்வாதிசுக்திய காதால கேட்டா எந்த பயமும் இல்லைன்னு சொல்றதுக்கோசம் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை ரங்கே தேவி ரதாங்க பானு சரண ஸ்வச்சந்த லீலா சகின்னு ஆரம்பிச்சு அற்புதமா விஷயத்தை கொடுக்கிறார் நமக்கு. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்துக்குள்ள ஒரு ராத்திரிக்குள்ள இந்த 6 ஸ்லோகம் பண்றேன், திருப்பி நான் பண்ண ஸ்லோகத்தை திருப்பி பார்க்க போறதில்ல. எல்லாம் ஒரு அனுகிரகம், பாதுகா தேவி நீ தான் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணேன்னு இன்னொரு இடத்துல சாய்கிற எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சாய்கிறேன். அடுத்தது கடைசி ஸ்லோகத்துக்கு முன்னாடி பெருமாள் வந்து ஒரு சில பாகம் பெருமாள் உயர்ந்தவன் சொல்றது, சில வேத பாகம் பெருமாளை சேவிக்கக்கூடிய பாகவத்தால் உயர்ந்தவன் சொல்றது, சில விஷயங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆழ்வார் உயர்ந்தவரா, பெருமாள் உயர்ந்தவரா, பெருமாள் பக்தால் உயர்ந்தவரா அப்படின்னு பெருமாள் உயர்ந்தவன் ஆழ்வார் நிறைய இடத்துல சாய்கிறார். சில இடத்துல பாகவதர்கள் உயர்ந்தவர் என்று சாய்கிறார். பாகவதார் இடத்துல கொண்டு என்ன செய்யறேன் பெருமாள்கிட்ட கேட்கிறார். ஒன்றுக்கு ஒன்று விரோதம் போல தோன்றது. பாகவதால் உயர்த்தியும் பெருமாளுடைய உயர்த்தியும் சேர்ந்ததுதான், விரோதம் இல்லைன்னு சொல்றா பெரியவா. வேதங்களில் ஒன்றுக்கு ஒன்று விரோதம் போல் தோன்றது. அதை மிக்க கெட்டிக்காரரா இருக்கும் வேதங்கள் என்ன பண்றதுன்னா லோகத்துக்கு விரோதம் இல்லாமல் சரிப்படுத்தலாம்னு பாக்குறா. அதனால திருவடியை பற்றிய ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று ஒரு பெரியவர் சாதிச்சார் இல்லையா. இன்னொரு பெரியவரான சுவாமி தேசிகன் பாதிக்கப்பட்டு ஸ்லோகம் பண்றேன் 6 ஸ்லோகம் பண்ண, ரெண்டு பேரும் ஒன்னதான் பெருமாள் பத்தி தான் எழுதியிருக்கா. நோக்கம் வேற அந்த இடத்துல சண்டை போல தெரியுது, ஆனா சண்டை இல்லை இந்த இடத்துல. நீர் எழுதுமா நான் எழுதுமா யார் கெட்டிக்காரன் பார்க்கலாம்னு வேற ஒண்ணும் இல்லை. விஷயம் ஒண்ணுதான், பகவத் புராண தான் அந்த இடத்துல இருக்கு. ஆனா இது வசதி பெருமாள் வசதியா பாகவதால் வசதியான்னு பார்த்தா எல்லோரும் கிருஷ்ணன் சேவிக்கும் போது கிருஷ்ணனை யாரையோ தியானம் பண்ணியிருந்தார். போய் கேட்டா ஏம்பா நீ பெருமாள் நாங்க ஒன்னு தியானம் பண்றோம், நீ யாரும் தியானம் பண்றேன் கேட்கும் என் பக்தாலை நான் தியானிக்கிறேன்னு பெருமாள் சார் இல்லையா. என் பக்தன் வந்து கல்லும் கட்டையுமாய் கிடக்கும் போது நான் அவனை ஸ்பரிக்கிறேன்ட்டு வராக பெருமாள் சாய்ச்சேன் இல்லையா. அதே போல இங்க யாருன்னா பெருமாளா பாதுகையான்னு பார்த்தா பாதுகை அதான் சாட்சாத் நம்மாழ்வார் வசதி மாதிரி தெரியுது. பாதுகை தான் வெற்றி பெற்ற மாதிரி தெரியுது இல்லையா. ஆனா பெருமாளை வந்து வசதியா மட்டமா சொன்ன விவாதத்தை விட அவன் பக்தாள் சிறந்தவாள், அப்படிப்பட்ட பக்தர்கிட்ட பக்தியா இருப்பவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றான், அப்படிதான் நம்ம கொண்டு போனோம் அந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு கடைசி ஸ்லோகம் இந்த நாதபத்ததியிலே, ஷிபதி மணிபாதரக்ஷே நாதைர் நூனம் சமாசிதாத்ராணே கங்கேஸ்வரஸ் பவதி ரக்ஷாபதேக்ஷா பிரதீக்ஷிண விளம்பம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கொடுத்தார். கடைசி ஸ்லோகம் இது என்னன்னா, பாதுகாதேவி என்ன பண்றா, இந்த சப்தத்தாலே பெருமாளுக்கு எல்லா ஜனங்களையும் காப்பாற்ற வேண்டும், திருவுள்ளம் இருக்கு பெருமாளுக்கு இருக்கு, எல்லாரும் ரட்சிக்கணும்னு. அதுதான் திருவிக்ரம ஆதாரத்தை யாரும் கேட்காம நிர்கியாதிகமான பெருமாள் இந்த லோகத்தை அளந்துட்டு போயிட்டான். ஆனா ஒரு விஷயம் பெருமாளுக்கு இருக்கு, என்னன்னு கேட்டா, இவன் பார்த்து என்னை ஏதாவது என்ன வான்னு கூப்பிட மாட்டானா, என்னை பார்த்து கை கூப்ப மாட்டானா? ஏ ஹிருதய கமல பாசான திரௌபதி கூட்டவுடனே பெருமாள் கடற்கடலா அந்த சேலையை அனுகிரகம் பண்ணி புடவையை கொடுத்து அவள் மானத்தை காப்பாத்தினான். அது மாதிரி கோகுலத்துல வந்து அந்த இந்திரன் மழை பொழியும் போது இவா எல்லாம் என்ன இப்படி இருக்கேன்னு பயந்து நடக்கும் போது பெருமாள் வந்து கோபத்தன் தாரணம் பண்ணி அவளை காப்பாத்தினான் இல்லையா. அத மாதிரி பெருமாள் இவன் என கூப்பிட மாட்டானான்னு பெருமாள் அபேட்சிச்சுட்டு இருக்கான், ஒரு கை கூப்ப மாட்டானான்ட்டு. தேவி என்ன பண்றா, பாதுகாதி என்ன பண்றானா, ஜனங்கள்லாம் உன்னை வந்து சேவிக்கிறோம், நீ ஏன்பா ஏன் ஏன் சுவாமி வந்து கேட்டு இருக்க, நீனே போய் அனுகிரகம் பண்ணக்கூடாது அவளுக்கு அப்படின்னு பாதுகாதி பெருமாள்கிட்ட சொல்றாளாம் இல்லையா. நாமவே போய் காப்பாத்துருமே அவளை, கஜேந்திர மோட்சத்து வந்து கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு கேட்டது. இது மாதிரி வந்து குட்டத்து கொள்வதில் செஞ்சா குறித்தெறிந்த சக்கரத்தை நண்டபடி கேட்டது, மற்றதையும் சரண் நினைப்ப அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். முதல இருக்கு யானை இருக்கு, முதல வந்து யானையோட காலை பிடிச்சோன்னா யானை கத்தித்த ஆதி மூலமேன்னு கத்தித்தில்ல, நாகனையாய் வாராயன் அருளரணி காய் அப்படின்னு கேட்டது. பெருமாள் வந்து அப்படி யாராவது இந்த லோகத்தை கேட்க மாட்டாளா என்னன்னு பெருமாள் காத்துருக்கான் ஒரு க்ஷணம். ஆனா பாதுகாதேவி சொல்றானா, அவன் கை கூப்பிடுற நீதி ஏன் சுவாமி காத்துன்னு, நீரே போய் அனுகிரகம் பண்ணலாமே வாரும்னு கூப்பிடுறா. மாட்டாதேயாகலும் எம் மலதலமானாலும் என் மாட்டா மலபுரையும் தூர்வம் மனம் வைக்க, மாட்டாத பல சமய மதி கொடுத்தாய் மனத்தினாய் மாட்டேனியும் மனம் வைத்தாய் மானாலம் வருந்தாது என்று ஆழ்வார் திருவாயுமொழியை சதிக்கிறார். அப்படி என காப்பாற்ற கூடாதா அப்படின்னு பெருமாள் வரணும்னாலும் சில பேர் வருவானான்னு சொல்றான். தர்மபுத்திரர் சூடாத சூதாட போனார், யோ கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணன் இங்க வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணே போனாலும் தோத்து போயிட்டான். பெருமாள் வந்திருந்த அப்படின்னாக்கா நமக்கு வந்து அவன் ஜெயிச்சிருப்பான், சகுனி தோத்துருப்பான். உத்தவ கீதையில கேட்டார் உத்தவர் பெருமாள் கிட்டக்க, இப்படி பண்ணிட்டே சூதாட விடாம நீ பண்ணிட்டலாமேப்பா, இப்படிப்பட்ட யுத்தம் வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டானேன்னு கேட்கறாரு. பெருமாள் சொன்ன, தர்மபுத்திரன் சூதாட போனா வந்து நான் வரக்கூடாத எண்ணத்தோட போனாமா, அதனால நான் போல எனக்கு அழைப்பு இல்லைன்னு பெருமாள் சொன்னார். ஆனா துரியோதன விவேகி தனக்கு சூதாட தெரியாண்டு எவனோத்து சூதட்டிலே சூரனா இருக்கானோ தன் மாமனை வச்சு சூதாடினா அவன் ஜெயிச்சுட்டான். ஏ தர்மபுத்தர் விவேக மனசோட என்ன கூட்டிருந்தான்னா நான் காய் உருட்டினா யார் ஜெயிப்பான்னு உனக்கு தெரியும், யுத்தவரே என்ன கூப்பிடல நான் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணா நான் போலன்னு சொன்னேன். அதனால ஏதாவது ஒரு சங்கதி பண்ணி இந்த லோகத்தெல்லாம் பிராணிகள்லாம் காப்பாத்து பெருமானுடைய ஸ்திதி தான், அவனை பார்த்து ஒரு கை கூப்பிடுறது எந்தவருடைய எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது, அவன் தான் நம்ம ரட்சிக்க வேண்டியவன். இருந்தாலும் அதிக துறையோடே பாதுகாத்தவன் நமக்கு எல்லாம் அனுகம் பண்ணதுக்கு பெருமாளை கூட்டுன்னு வரா வேகமா. அதனாலே ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் பெருமாளை தனக்காக வேண்டி சில காரியங்களை வந்து நம்ம சாதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. காரியங்களை தனியாக தெய்வம் என்று ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெருமாளை துவேஷிக்காம அவனிடத்தை நம்ம சங்கதியை சொல்லிட்டாக்கா சகல சௌபாகியங்களையும் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். அதுக்கு பாதுகாதை உறுதுணையாயிருந்து நமக்கெல்லாம் பண்றா. அதனால விளம்பம் பண்ணாதே, சீக்கிரமா போய் பக்தால ரட்சிச்சுட்டு பாதுகாதை பெருமாள்கிட்ட பேசுறவான் ஸ்லோகம் அமைச்சிருக்க சுவாமி தேசிகன். நாதபத்தியத்திலே கடைசி ஸ்லோகம் 100வது ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்துல வந்து இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இது பர்யந்தம் நாதபத்தி பர்யந்தம் 480 ஸ்லோகங்கள் நமக்கு இந்த உபன்யாசத்துல பூர்த்தி ஆயிருக்கு. பக்தால் எதாமதி சிரமணம் பண்ணி அதை வந்து அந்த பாதிகளுடைய அனுபவங்களை அனுபவிக்கும்படியா பிரார்த்திக்கிற நடிகன். அடுத்ததுலேருந்து ரத்ன சாமானிய பத்ததி சுவாமி தேசிய அனுகிரகம் பண்ணிருக்கார். அடுத்த உபன்யாசத்திலேருந்து நம்ம எதை எதாமதி அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.